Cours numéro 6. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa salatu wa salam ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. أخذنا في الدرس السابق ما يتعلق ب نعم حكم سب أصحاب رسول الله صلى الله عليه وسلم، وذكر شيخ الإسلام ابن تيمية رحمه الله تفصيلا مختصرا، أو الشارح ذكره مختصرا، وإلا شيخ الإسلام في كتابه الصارم المسلول فصل أكثر. Donc شيخ الإسلام il a détaillé ce sujet dans son livre الصارم المسلول. شيخ محمد حفظه الله هنا il a résumé. فعلى كل حال أن نعم في حالة سب أصحاب رسول الله صلى الله عليه وسلم كفر، أي صاحبه يكفر يخرج من الإسلام. متى؟ عندما يسب من أصحاب الرسول صلى الله عليه وسلم لأجل الدين، من يطعن في أصحاب رسول الله صلى الله عليه وسلم من أجل دينهم. Il les insulte parce que c'est des compagnons. Il les insulte, il les accuse par rapport à leur dîn. كذلك celui qui accuse tous les compagnons أو celui qui les fait sortir de l'islam, عياذا بالله. Il dit أن الصحابة c'est des كفار إلا فلان وفلان كما يفعل الروافض. Tout ça c'est du كفر بالله عز وجل. أما من سب واحدا من الصحابة لا من أجل دينه لكن يصفه مثلا بصفة مذمومة كالبخل أو الجبن، أي l'accuse ou il insulte un compagnon du prophète sallallahu alayhi wa sallam, pas par rapport à son dîn, lakin par rapport à autre chose, iyadam billah, qu'annahu il est avare ou il a peur, ou hada c'est pas du kufr. Lakin sahibuhu c'est un dhal, c'est un munharif. Enfin, il y a plusieurs cas, on les résume, yanna al-mas'ala li muhimma. Faman kaffara kull ashab rasulillah sallallahu alayhi wa sallam ورضي الله تعالى عنهم أو فسقهم. Il dit que tous les compagnons c'est des kuffar, عياذا بالله, أو c'est des fussaq, أو la plupart d'entre eux, هذا c'est un kafir بالإجماع. هذا يا أوكان خلاف كما قال شيخ الإسلام ابن تيمية رحمة الله عليه. Et on avait lu son kalam. Une autre catégorie, et on ne l'avait pas cité, elle est مهمة. من استحل سب أحد من الصحابة. Celui qui pense que c'est halal, c'est autorisé d'insulter un compagnon. هذا يكفر كذلك. هذا يسخر de l'islam. إجماعا بالإجماع. كما قال شيخ الإسلام رحمة الله عليه في الصارم المسلول عن القاضي أبي يعلى الحنبلي. Il a rapporté la parole de القاضي رحمه الله. إذا استحل سبهم فإنه يكفر بلا خلاف. Pourquoi? لأن c'est connu, c'est معلوم عند جميع المسلمين أن الصحابة رضي الله عنهم ils ont un rang élevé عند الله. Ils ont accompagné le prophète صلى الله عليه وسلم. Donc chaque muslim il sait qu'on doit respecter les compagnons. Cette personne, si elle pense que c'est autorisé, c'est permis de les insulter, فهذا c'est du kufr. Une autre catégorie, من سب أحد. Dès qu'on dit أحد, c'est un. C'est pas tous les compagnons. Là, un compagnon parmi les compagnons. Yassoub, pourquoi? Parce que c'est un sahabi. Et il a de la rancœur, li'annahu c'est un sahabi. Et hada yakfur kadalik. Pourquoi? Li'annahu yat'an fi dinillahi azza wa jal. Et yat'an fi ashab rasulillahi sallallahu alayhi wa sallam. Qala al-imam Muhammad ibn Abdul Wahhab rahimahullahu ta'ala fi al-raddi ala al-rafidha. Il a une risala tayyiba. Cheikh al-Islam Muhammad ibn Abdul Wahhab rahimahullah. الرد على الرافضة، أي une réplique sur هؤلاء الأنجاس الروافض. قال فيها وإن كان لم يتواتر النقل في فضله وكماله فالظاهر أن السابه فاسق، أي le fait d'insulter un compagnon et ce compagnon il n'y a pas de hadith spécifique sur lui qui montre son fadl, qu'al-khulafa, matalan, al-rashidin, ou al-mubashirin, bil-jannah. Alors là, on va voir, c'est à part. فهذا السيل انسل سو صحابي قال فالظاهر ان السابه فاسق لي صحابه de l'islam قال الا ان يسبه من حيث صحبته لرسول الله صلى الله عليه وسلم فانه يكفر اما السيل انسل pourquoi parce que c'est un compagnon ça ne serait pas un compagnon ou il aurait pensé que c'est pas un compagnon il l'aurait pas insulté quand il a su que c'est un compagnon il l'insulte عياذا بالله كما يفعل الروافض quand ils savent que فلان c'est un compagnon فطعن وبغض وحقد هذا سيكف pourquoi لانه طعن في دين الله الحقيقه il insulte pas la personne là il l'insulte parce que il était proche du prophète alayhi salatu wasalam c'était un compagnon du prophète alayhi salatu wasalam هذا كذلك يكفر une autre catégorie et c'est la suite de la précédente من كفر او فسق من احد الصحابه اي il accuse il insulte un compagnon رضي الله عنه لكن ce compagnon contrairement à la catégorie précédente تواترت النصوص بفضله اي il y a des textes qui montrent que ce compagnon il a un fadl كأبي بكر وعمر وعثمان وعلي اما les autres compagnons dans la catégorie précédente bien sûr il y a des hadith et des versets qui citent leur fadl اي en général globalement les compagnons لكن il y a pas de hadith sur lui-même sur sa personne. Donc cette catégorie, celui qui insulte un compagnon alors qu'il y a un hadith qui démontre ses mérites, qu'Abi Bakr ou Omar ou Uthman, qala, Cheikh al-Islam, Muhammad ibn Abdul Wahhab, rahimahullah ta'ala, man khassa ba'dahum bis-sab, fa in kana mimman tawatara an-naql fi fadlihi wa kamalihi kal-khulafa, fa inna man i'taqada حقيتي نعم أي أنه يجوز سبه أو إباحته فقد كفر لتكذيب ما ثبت قطعا عن رسول الله صلى الله عليه وسلم انتهى نعم بوركوا لأنه يكذب ما قاله صلى الله عليه وسلم فبوكو الحديث يدمونتر لي بيان في دو أبو بكر دو عمر دو عثمان دو علي هؤلاء كبار الصحابة الخلفاء ودوتر فمن يطعن في هؤلاء ففي الحقيقة يطعن في رسول الله صلى الله عليه وسلم. pourquoi parce que c'est le Nabi صلى الله عليه وسلم qui a cité ses bienfaits. هذا يكفر كذلك. فلهذا الإمام أحمد رحمة الله عليه كان يقول في من يسب عثمان هذه زندقة. هذا سدنيفاق. celui qui insulte عثمان. لماذا؟ لأن عثمان y a beaucoup de textes qui montrent ses bien ses mérites. رضي الله تعالى عنه. une autre catégorie من قذف عائشة رضي الله عنها قذفها أي بالزنا عياذا بالله celui qui accuse عائشة رضي الله عنها d'avoir fait الزنا فهذا يكفر بالإجماع il n'y a aucun خلاف l'unanimité des savants أنه سيكفر قال الإمام ابن كثير رحمة الله عليه في تفسير سورة النور أجمع العلماء رحمهم الله قاطبا أي لا aucun خلاف على أن من سبها بعد هذا أي celui qui insulte, qui accuse Aïcha رضي الله عنها après que Allah سبحانه وتعالى il a révélé les versets pour l'innocenté ورماها بما رماها به بعد هذا الذي ذكر في هذه الآية فإنه كافر لأنه معاند للقرآن ففي الحقيقة هذا يطعن في كتاب الله عز وجل يطعن في القرآن الكريم بقي les autres femme du prophète عليه الصلاة والسلام. Amma Aïcha, il y a un verset qui est descendu. Celui qui l'accuse, في الحقيقة, يطعن في الآية. Les autres femmes du prophète عليه الصلاة والسلام, كحفصة وغيرها, قال شيخ الإسلام رحمه الله, الخلاف في تكفير قاذف غير عائشة من أمهات المؤمنين رضي الله عنهن. أي إلى cité, شيخ الإسلام, إلى cité le خلاف par rapport à celui qui accuse autre que Aïcha parmi les femmes du prophète صلى الله عليه وسلم قال الأصح أن من قذف واحدة من أمهات المؤمنين فهو كقذف عائشة رضي الله عنها الصحيح يا خلاف يا الصحيح أنه سيكافر كذلك لأن celui qui accuse Aïcha qui accuse Aïcha ou qui accuse une autre في الحقيقة سينطعن في رسول الله صلى الله عليه وسلم لماذا لأن حفصة مثلا سلفام جو بروفيت صلى الله عليه وسلم فمن يطعن فيها فيطعن في رسول الله عليه الصلاة والسلام قال وقد تقدم ذلك عن ابن عباس رضي الله عنه وذلك لأن فيه عار وغضاضة على رسول الله صلى الله عليه وسلم. نعم. لأن celui qui respecte le Nabi صلى الله عليه وسلم et qui aime le Nabi صلى الله عليه وسلم automatiquement, forcément, il va aimer les femmes du prophète صلى الله عليه وسلم et il va les respecter. خاصة أن الله سبحانه وتعالى وصفهم بأنهن أمهات المؤمنين. Donc celui qui accuse أمهات المؤمنين فالصحيح أنه سنكافر. أما عائشة radiyallahu anha, le verset est descendu spécifiquement sur elle, لأنها a été accusée à tort, Allah l'a innocenté, فمن طعن فيها سنكافر بالإجمع. La catégorie qu'on avait lue في الشرح, أن celui qui accuse certains sahaba radiyallahu anhum des choses qui sont pas, ça fait pas partie du din, لكن il les rabaisse avec certaines critiques, فهذا c'est un munharif, c'est un ضال. فهذا أما celui qui accuse tous les compagnons, فهذا il est على خطر. Il est على خطر. السلف رضي الله عنهم il démontrait أن هذه c'est une كبيرة عظيمة. قال الإمام أحمد رحمه الله من شتم أصحاب النبي صلى الله عليه وسلم لا نأمن أن يكون قد مرق عن الدين. Même si c'est pas pour les cas qu'on a cités, لكن il les insulte tous. هذا يخشى عليه أنه يسقط de l'islam. أما celui qui accuse واحد, il insulte واحد, لكن comme on a dit, il n'a pas la conviction que c'est permis. أما celui qui pense que c'est permis, il y a kfor. كذلك, c'est pas un sahabi, أنه il y a un nos qui montre, beaucoup de nos sources qui montrent son fadl, qu'à Abi Bakr, ou Omar, ou Uthman. هذا c'est un munharif, un dhal. Et ربما, il a ouvert une porte de fitna à la nafsih. Il insulte واحد, il accuse واحد, ثم deuxième, عياذ بالله, حتى يمرق من الدين. فالحذر المؤمن إلام أصحاب رسول الله صلى الله عليه وسلم يدتست سكي دتست أصحاب رسول الله صلى الله عليه وسلم ولا يذكرهم إلا بخير اللي respect اللي زام كذلك يقنن لهم فضل أنهم إزتي au départ quand c'était difficile يعرف لهم قدرهم يدعو لهم ويحبهم. فهذا الخلاصة. On a lu ce petit résumé حتى c'est plus clair وإلا comme on a dit ce genre de masail, elles sont détaillées akthar fi kutub al-i'tiqad al-tawila. Amma nous, c'est un simple mukhtasar. Inch'Allah, on essaye de rester dans des choses résumées. Na'am, man yurid yaqra. Ah, tfaddal, man huna. ينثني عنه ولا يتبدل حب الصحابة كلهم حب الصحابة حب الصحابة ne prononce pas la dhamma, dis pas حب حب الصحابة حب الصحابة لكلهم لمذهب ومودة القربى بها أتوسل ولكلهم قدر على وفضائل لكن ما الصديق منهم أفضل وأقول في القرآن ما جاءت به آياته فهو الكريم المنزل وقول قال الله جل جلاله والمصطفى الهادي ولا أتأول أحسنت وأقول قال الله بلا ضمة. قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله تعالى وأقول في القرآن ما جاءت به آياته فهو الكريم المنزل. Deuxième point qui cite dans cette poésie par rapport à عقيدة أهل السنة والجماعة عقيدة المؤمن في القرآن الكريم وأقول في القرآن ما جاءت به آياته فهو الكريم المنزل. Dans ce vers de poésie, Cheikh al-Islam et dans le suivant كذلك, il montre que sa عقيدة, sa croyance, c'est la croyance des salaf في القرآن. قال Cheikh محمد حفظه الله عقيدة أهل السنة والجماعة في القرآن أنه كلام الله غير مخلوق منه بدأ وإليه يعود. C'est ça la croyance des salafs في القرآن الكريم. هذا الكتاب que الله سبحانه وتعالى il a révélé au prophète Muhammad صلى الله عليه وسلم. On a la conviction, la certitude, la croyance أنه c'est كلام الله غير مخلوق. كذلك هذا الكلام il n'est pas makhlouq, il ne fait pas partie des créatures d'Allah. Bel, c'est un attribut parmi les attributs d'Allah Azza wa Jal. قال أما كونه كلام الله فقد قال الله عز وجل وإن أحد من المشركين استجارك فأجره حتى يسمع كلام الله ثم أبلغه مأمنة ذلك بأنهم قوم لا يعلمون. خمي دليل كي ست pour démontrer أن القرآن c'est كلام الله عز وجل ce verset. وإن أحد من المشركين استجارك أي si un mushrik il demande à être ton voisin فأجره أي donne lui l'autorisation حتى يسمع كلام الله. هذا المشرك qu'est-ce qu'il va entendre? Il va entendre le Coran, la récitation du prophète sallallahu alayhi wa sallam. Allah subhanahu wa ta'ala, هذا القرآن, Allah il l'a appelé dans ce verset كلام الله, c'est sa parole. Donc notre عقيدة أن القرآن c'est من كلام الله عز وجل. وإن أحد من المشركين استجارك فأجره حتى يسمع كلام الله. وقال تعالى واتل ما أوحي إليك من كتاب ربك لا مبدل لكلماته ولن تجد من دونه ملتحدا. كذلك الله سبحانه وتعالى في هذه الآية من سورة الكهف قال واتل ما أوحي إليك من كتاب ربك أي القرآن كتاب الله. ثم الله سبحانه وتعالى قال لا مبدل لكلماته إلا أبلي أو إلا نومي كسي سي كلمات سي كلمة كلام الله أو كلمات الله عز وجل. وقال تعالى سيقول المخلفون إذا انطلقتم إلى مغانم لتأخذوها ذرونا نتبعكم يريدون أن يبدلوا كلام الله. في هذه الآية إلى أبلي القرآن عز وجل كلام الله. هذا القرآن هنا عقيدة فهم إلى السيرتيتود أنه سمن كلام الله عز وجل. أما كونه غير مخلوق دوزيام شوز هذا القرآن هنا لا كونفيكسيون أنه سمن كلام الله عز وجل وكذلك أنه إلي با مخلوق. بوركوا لأن الصفات الله عز وجل لن تكخي. قال فقد قال عز وجل ألا له الخلق والأمر ألا له الخلق والأمر. في هذه الآية الله سبحانه وتعالى إلى ست الخلق أي بمعنى هنا المخلوق لكخاتر الأمر. قال فقد فرق بين الخلق والأمر. Donc il y a une différence entre le خلق والأمر أي quelque chose de créé et l'ordre d'Allah عز وجل son أمر. والقرآن من أمره كما قال تعالى وكذلك أوحينا إليك روحا من أمرنا. Et هذا القرآن سمن أمر الله. Donc ça te montre que l'amr il est pas créé. Et Allah subhanahu wa ta'ala il a bien différencié ala lahu al-khalq wa al-amr. Et la base fi al-atf c'est al-mughayira, c'est que c'est pas la même chose. مثلاً tu dis جاء محمد وزيد. محمد c'est pas زيد. Le waw en arabe, la base c'est que les deux choses elles sont différentes. جاء محمد وزيد. محمد c'est pas زيد. زيد c'est pas محمد. هنا قال ألا له الخلق والأمر. فتو سيك الخلق والأمر c'est pas la même chose. Donc الخلق c'est les créatures et Allah il a tout créé. والأمر c'est pas créé, c'est أمر الله عز وجل. الآن si on fait le lien avec le Coran, قال عز وجل وكذلك أوحينا إليك روحا من أمرنا. Ça te prouve que le Coran ça fait partie du أمر et l'أمر il est pas créé. هذا استدلال طيب. قال سفيان بن عيينة وقد سئل عن القرآن أمخلوق هو. Ils ont posé la question suivante à سفيان بن عيينة الإمام رحمة الله عليه من أئمة السنة. Ils lui ont posé la question est-ce que le Coran il est مخلوق? Est-ce que le Coran il est créé? فقال رحمه الله يقول الله ألا له الخلق والأمر ألا ترى كيف فرق بين الخلق والأمر فالأمر كلامه فلو كان مخلوقا لم يفرق. سفيان رحمة الله عليه il a répondu avec le verset أن الخلق والأمر c'est deux choses différentes et ça te montre que le Coran il n'est pas créé لأن القرآن, الأمر il a été cité à part, il n'a pas été cité avec le مخلوقات et dans l'autre verset القرآن c'est من أمر الله. فإن شاء الله c'est واضح. قال رواه الآجري في الشريعة وابن الطبري في السنة وسنده حسن أي أثر سفيان بن عيينة رحمه الله. قال ومن الأدلة على كون القرآن غير مخلوق un autre دليل أن القرآن il est pas مخلوق قوله تعالى إن كل شيء خلقناه بقدر الله il a créé toute chose بقدر donc les choses qui ont été créées Allah il les a créées بقدر قال deuxième verset لأن الاستدلال pour comprendre Al-Istidlal, pour comprendre cette mas'ala, il faut comprendre les deux versets qu'il a cités. Al-Dalil, il n'est pas que dans un, il est dans les deux. Donc le premier verset, Inna kulla shay'in khalaqnahu bi qadr. Allah, il a créé toute chose avec, avec une durée bien précise. Qala wa qawluhu qul law kana al-bahru midadan li kalimati rabbi, lanafida al-bahru qabla an tanfada kalimatu rabbi, wa law ji'na bi mithlihi madada. قال الحافظ ابن حجر maintenant on va faire le lien avec les deux versets avec l'explication de الحافظ رحمه الله et il va citer la parole d'autres imams قال ابن ابي حاتم رحمه الله حدثنا ابي ابو حاتم الرازي رحمه الله سمعت بعض اهل العلم يقول قول الله عز وجل وذكر الايتين il a cité les deux versets من سوره القمر وسوره الكهف يدل على ان القران غير مخلوق Si tu as compris ces deux versets, tu peux déduire que le Coran n'est pas makhlouq. لأنه لو كان مخلوقا لكان له قدرا وكانت له غاية. إن كل شيء خلقناه بقدر. Et Allah il a créé toute chose بقدر. Je peux traduire بقدر هنا avec une durée bien précise. Il a créé telle chose et Allah subhanahu wa ta'ala lui a قدر une durée de vie, il lui a قدر un risque, etc. Ça dépend des makhlouqs. مفهوم الآن القرآن dans le deuxième verset الله عز وجل قال لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا dans ce verset الله سبحانه وتعالى démontre أن ولو si les océans c'était de l'encre نعم لنفد البحر si les océans c'était de l'encre et on écrirait avec cette encre les paroles d'Allah عز وجل l'océan il s'épuiserait avant ça montre que كلام الله عز وجل il n'a pas de Il n'a pas de raya, il n'a pas de limite. Ça te montre qu'il n'est pas créé. Il y en a six seraient créés, il aurait une limite. هذا الاستنباط. قال وتلا قال on répète لو كان مخلوقا لكان له قدر وكانت له غاية ولنفذ كنفاد المخلوقين. نعم, s'il aurait été créé, il aurait une limite, il serait arrêté comme les autres makhlouqs. لكن c'est une صفة parmi les صفات d'Allah عز وجل. وتلا قوله تعالى قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا انظر الفتح أي فتح الباري للحافظ ابن حجر رحمة الله عليه donc ces adillas celui qui n'a pas compris les deux versets les derniers inshallah ça viendra لكن au moins Le premier verset, Ala lahu al-khalq wa al-amr il est simple. Allah il a cité le khalq, et les makhlouqat, les créatures, et l'amr. Et la différence, c'est le Qur'an, c'est min amrillah. Donc, il n'est pas créé. Qal wa min al-adilla ala dhalik, un autre dalil min al-sunna, an al-Qur'an il n'est pas makhlouq. Qawluhu sallallahu alayhi wa sallam, A'udhu bi kalimatillahi tamma, min kulli shaytanin wa hamma, wa min kulli aynin lamma. Isti'adatun. بكلمات الله عز وجل قال الحافظ رحمه الله توجه الحافظ ابن حجر نقلا عن الخطابي كان أحمد أي الإمام ابن حنبل رحمة الله عليه يستدل بهذا الحديث على أن كلام الله نعم غير مخلوق ويحتج أن النبي صلى الله عليه وسلم لا يستعيذ بمخلوق الاستعاذة من عبادة C'est une adoration. Al-isti'adha, c'est demander protection. Al-Nabi sallallahu alayhi wa sallam, il ne va pas demander cette protection à autre qu'Allah. Fa qala al-Nabi sallallahu alayhi wa sallam, A'udhu bi kalimatillah. Ça te montre anna kalimatullah, kalamullah, c'est min sifatillahi azza wa jal. Ce n'est pas une créature. Al-Nabi sallallahu alayhi wa sallam, il ne va pas demander protection à l'isti'adha d'une créature. Mafhoum. Lianna al-isti'adha, c'est une ibadah. Et kadhalik hadha, c'est un istidlal. طيب وقد ساق اللالكائي من أئمة السنة صاحب كتاب أصول اعتقاد أهل السنة والجماعة il a été imprimé en plusieurs volumes C'est un grand imam de la Sunna, rahmatullah alayhi. وقد ساق اللالكائي القول بذلك أعني أنه كلام الله غير مخلوق عن 550 نفس. هذا الإمام il a rapporté dans son livre d'après 500 personnes أي من المتقدمين من السلف أنهم كانوا يقولون أن القرآن ليس مخلوق. ثم نقل رحمه الله ثم قال رحمه الله فهؤلاء 550 نفسا أو أكثر من التابعين وأتباع التابعين والأئمة المرضيين سواء صحابة الخيرين على اختلاف الأعصار. Donc ces 500, il y a des compagnons du prophète عليه الصلاة والسلام, il y a des تابعين أتباع التابعين أي أئمة السنة. Il a rapporté 500. ومضي السنين والأعوام وفيهم نحو من 100 إمام ممن أخذ الناس بقولهم وتدينوا بمذاهبهم. Il cite هذا pour te montrer أن هذا الاعتقاد c'est اعتقاد السلف. أهل السنة يزدي على هذا. عقيدتهم أن القرآن c'est كلام الله غير مخلوق. Il est pas créé. C'est une صفات parmi les صفات d'Allah عز وجل. Et les صفات d'Allah عز وجل ne sont pas créées. ولو اشتغلت بنقل قول المحدثين لبلغت أسماءهم ألوفا كثيرة. ويقول اللالكائي رحمة الله عليه si il aurait continué son travail, il aurait rapporté des milliers de personnes qui disent هذا. C'est إجماع, إجماع السلف, إجماع أهل السنة والجماعة. Donc القرآن كلام الله الدليل وإن أحد من المشركين استجارك فأجره حتى يسمع كلام الله. Donc الله سبحانه وتعالى il a appelé هذا القرآن كلامه كلام الله. هذا القرآن كلام الله il est pas مخلوق. ألا له الخلق والأمر. Donc si vous apprenez ces deux dalils فإن شاء الله فيه خير. ثم قال قوله وأما كونه منه بدأ أي ابتدأ الكلام من الله. أي كلام الله. لأن نحن quand on récite, on va réciter ce Coran. On va réciter كلام الله. لكن c'est le كلام de qui? C'est le كلام d'Allah. فأنت tu répètes et tu récites la parole d'Allah عز وجل. لأن أهل البدع ils ont des شبه في هذا. Ils disent لكن tu récites أنت. Je récite le كلام d'Allah عز وجل. فمنه بدأ. أي المتكلم أولا c'est Allah. أنت tu répètes et t'apprends par cœur est écrit les paroles d'Allah Azza wa Jal. Amma al-mutakallim, celui qui a parlé bi hadha al-Qur'an en premier, c'est Allah subhanahu wa ta'ala. Amma al-ans, qui est écrit dans les masahif, est-ce qu'on récite nahnu, est-ce qu'on apprend par cœur? Ben, c'est quand même Allah. Il faut bien comprendre hadha, lian ahlul bid'ah, ils ont des shubuhat fi hadha. Et vous verrez bi-idhnillahi Azza wa Jal en détail dans des livres plus détaillés. Amma nahnu al-ans, ce qui nous intéresse, c'est de comprendre de façon résumée. فمنه بدأ أي ابتدأ الكلام من الله. أي c'est Allah qui a parlé بهذا القرآن. C'est la parole d'Allah. وليس كما يقول الجهمية وغيرهم أنه خلقه في الهوى أو نحوه. أهل البدع, ceux qui prétendent que ce Coran c'est pas la parole d'Allah pour eux, c'est une créature. Ils disent que Allah subhanahu wa ta'ala il a créé cette parole في الهوى. Il a créé cette parole. Et c'est pas lui qui a parlé, Azza wa Jal. Là, c'est une créature parmi ces créatures. Et hada c'est min al-dhalal al-mubin. Les versets sont clairs, annahu c'est min kalamillah Azza wa Jal. Wa qad qala Allah Ta'ala walakin haqqa al-qawl minni. Ça te montre que al-qawl c'est min Allah. Al-qawl c'est comme le kalam. Al-qawl, dès qu'on dit qala Allah Ta'ala et on cite un verset. Fal-qawl c'est min Allah, walakin haqqa al-qawl minni. ولكن حق القول مني نعم. وقال تعالى تنزيل الكتاب من الله العزيز الحكيم. أين الشاهد؟ pourquoi il a cité ce verset هنا؟ عندك؟ مني. نعم. تنزيل الكتاب من الله. ce kitab c'est qui a révélé, c'est la parole de qui؟ من الله. هذا منه بدأ. le من il est important. قال وقال تعالى تنزيل من الرحمن الرحيم وغيرها من الآيات. كذلك هنا من التنزيل qui c'est qui a fait descendre, qui a révélé cette parole, ce kitab, ce kalam, c'est من الرحمن, c'est Allah عز وجل. فمنه بدأ, c'est la révélation d'Allah عز وجل. أما ce qui est recopié l'un sur les masahif, ce qu'on récite, c'est la parole d'Allah عز وجل. لكن المتكلم C'est Allah subhanahu wa ta'ala. Nous ne faisons que répéter. Répéter la parole d'Allah azza wa jal. قال وأما كونه وإليه يعود ففيه معناه ففي معناه وجهان وإليه يعود donc le Coran c'est كلام الله غير مخلوق c'est la parole d'Allah et la parole d'Allah elle n'est pas créée منه بدأ أي c'est la parole d'Allah c'est la le كلام d'Allah عز وجل c'est lui qui l'a révélé c'est lui qui a parlé بهذا القرآن عز وجل وإليه يعود يعود أي يرويندرا à Allah Azza wa Jal. قال الشيخ محمد ففي معناه وجهان. Les savants ils ont expliqué de avec deux explications هذا الكلام. الأول أنه يعود إليه في آخر الزمان كما ثبت عند ابن ماجه من حديث حذيفة بن اليمان رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه قال ولا يسرى على كتاب الله عز وجل ليلة فلا يبقى في الأرض منه آية. وقد صححه شيخنا العلامة مقبل بن هادي الوادعي رحمه الله في الصحيح المسند مما ليس في الصحيحين. première explication أن هذا القرآن يغتغنغا عند الله عز وجل كما قال النبي صلى الله عليه وسلم en une nuit le lendemain matin il restera pas un verset à la وجه الأرض ni dans les masahif ni dans les poitrines il y aura plus de Coran إليه يعود ça sera l'époque où les gens ils donneront plus d'importance à ce dîn Allah subhanahu wa ta'ala il reprendra هذا القرآن il restera plus un verset على وجه الأرض كما تعلمون أن قيام الساعة l'heure ça sera sur la pire les pires des créatures حتى جاء في الحديث أنهم ils diront plus Allah Allah ils diront plus لفظ الجلال et ils auront complètement oublié le dîn فالله subhanahu wa ta'ala il reprendra هذا القرآن الثاني deuxième explication أنه يعود إلى الله وصفا يعود la première explication أنه يرتغنغا عند الله la deuxième explication أنه c'est une صفه d'Allah وإليه يعود أي c'est un attribut parmi les attributs d'Allah عز وجل أي أنه لا يوصف به أحد سوى الله فيكون المتكلم هو الله عز وجل وهو الموصوف به نعم أنه c'est la parole d'Allah pas la parole d'un autre c'est un attribut parmi les attributs d'Allah عز وجل et c'est sa parole في الحقيقة il n'y a aucune contradiction entre les deux معنas c'est une صفة parmi les صفات d'Allah عز وجل et يوم القيامة الله سبحانه وتعالى يرفع هذا القرآن قال الإمام أحمد رحمة الله عليه لقيت الرجال والعلماء والفقهاء بمكة والمدينة والكوفة والبصرة والشام والثغور وخراسان فرأيتهم على السنة والجماعة وسألت عن الفقهاء فكل يقول كلام الله غير مخلوق منه بدا وإليه يعود الست هذا الأثر de l'imam Ahmed رحمة الله عليه pour démontrer أن عقيدة أهل السنة والجماعة عقيدة السلف c'était هذا الإمام أحمد رحمه الله il rapporte que les savants de Mecca de Medina de الكوفة والبصرة en Irak de الشام de خراسان tous ils disaient القرآن c'est كلام الله غير مخلوق منه بدا وإليه يعود ثم أهل البدع من الجهمية والمعتزلة وبعدهم الأشاعرة ils sont venus et ils ont déformé هذا et ils ont cité des choubahs et Cheikh Mohamed il va en citer quelques-unes نكمل et on laisse les choubahs pour le prochain درس إن شاء الله قال وقد نقل شيخ الإسلام أيضا هذا على هذا اتفاق السلف والأئمة في غير موضع انظر مجموع الفتاوى اتفاق إجماع أهل السنة il le rapporte beaucoup d'imams Cheikh l'Islam et d'autres قوله فهو الكريم المنزل جاء في بعض النسخ فهو القديم المنزل والأول هو الأليق باعتقاد المصنف وأما كون القرآن قديما فهذا اعتقاد الأشاعر et on détaillera pas ici عقيدة الأشاعر ça peut être compliqué pour certains frères لكن بإذن الله عز وجل dans un autre livre على كل حال il y a une version de l'Amiya فيها فهو القديم المنزل فهو القديم المنزل et la nuskha qui correspond à l'aqida de Cheikh l'Islam c'est فهو الكريم لأن القديم c'est قول الأشاعرة pour eux Allah subhanahu wa ta'ala صفة الكلام pour eux c'est une صفة ذاتية فقط elle n'est pas فعلية Allah il a eu cette صفة لكن il ne parle pas c'est un كلام نفسي pour eux C'est pas un kalam comme nous on a une aqida, un kalam c'est un son avec des lettres. Alhamdulillah Rabbil Alamin, Ar-Rahman Ar-Rahim. C'est ça Al-Kalam. Indahum, non. Indahum, Allah subhanahu wa ta'ala, il a sifat Al-Kalam, lakin Kalam Qadim. Amma le son que tu entends et les lettres que tu lis, le Qur'an que tu lis, c'est pas Kalamullah Indahum. Ça, c'est makhlouq. Et on détaillera هذا, Inch'Allah ta'ala. قال وأما عقيدة أهل السنة والجماعة فهي أن نوع الكلام قديم هي صفة ذاتية أي الله لا توجوغو هذه الصفة كما نرى في اللمعة وأما القرآن وأحاد الكلام فهو متعلق بمشيئة الله تعالى يتكلم به ما تشاء الله لا توجوغو cette صفة صفة ذاتية وكذلك c'est une صفة فعلية أي الله يبارل quand il veut avec qui il veut عز وجل. قال تعالى ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم يلعبون. Ça montre أن الله سبحانه وتعالى يبعل quand il veut. ما يأتيهم من ذكر من ربهم محدث. Et quand ils entendent une nouvelle parole d'Allah عز وجل إلا استمعوه وهم يلعبون. Ils font pas attention. وكذلك يدل على ذلك حادثة الإفك. حادثة الإفك c'est ce qui est arrivé à Aïcha. Ce qu'on a cité quand on a détaillé qalilan la mas'ala de celui qui insulte Aïcha, qui l'accuse de zina, c'est un kafir bil ijma. Il est où le rapport entre qissatul ifk, al-ifk c'est accusé, ceux qui ont accusé Aïcha injustement, et notre mas'ala de kalam, indaman, il est où le lien? Allah subhanahu wa ta'ala, il a révélé le verset. Il a révélé le verset quand? Quand il y a eu l'accusation, la preuve, il a innocenté Aïcha. C'est un rad ala al-Asha'ira. Al-Asha'ira, ils disent qu'Allah ne parle plus maintenant. Indahum, al-Kalam, c'est nafsi. Allah, il a eu cette sifa. Mais ce que tu entends maintenant, ce n'est pas Kalam Allah. C'est un rad alayhim. Allah, subhanahu wa ta'ala, quand il y a eu qissat Aïcha, il a parlé. Il a parlé, il a démontré qu'à ce moment, ceux qui disent ça sur Aïcha, il a descendu les versets de Sourate al-Nur. Mafhoum. قال وقصة المجادلة وغيرها من الحوادث الكثيرة التي ينزل فيها القرآن. نعم. La preuve que Allah parle, à chaque fois qu'il se passait quelque chose, ou beaucoup de choses qui se sont passées, مثلا l'histoire avec Aïcha, ils l'ont accusée, رضي الله عنها, مثلا قصة المجادلة, et beaucoup de choses du Coran qui se passaient, des versets descendaient. C'est quoi qui descendait? La parole d'Allah Azza wa Jalla. Ça montre que Allah subhanahu wa ta'ala, il a parlé à ce moment. La chose, elle s'est passée à ce moment. Hada. Amma inda al-Asha'ira, non. Inda al-Asha'ira, Allah, il a eu sifat al-kalam. Amma kalam avec des lettres et des sons. Fahada pour ce makhlouq. Et inshaAllah, on détaillera hadhihi al-mas'ala dans d'autres livres. قال وأما القرآن أما قوله المنزل فالأدلة على ذلك كثيرة منها قوله تعالى إنا أنزلناه في ليلة القدر وقوله شهر رمضان الذي أنزل فيه القرآن وقوله إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين والآيات والأحاديث في هذا كثيرة والله أعلم منزل أي سي الله كلا في دي الصند إيا بوكو دو فيرسي إنا أنزلناه في ليلة القدر سا مونتر كذلك tous les adillah أن القرآن c'est Allah qui l'a descendu أن الله عز وجل il est au-dessus si le kalam il descend c'est qu'Allah il est au-dessus فأدلة تنزيل القرآن c'est des adillah أن الله il est au-dessus إنا أنزلناه في ليلة القدر Allah il l'a descendu ليلة القدر ça montre qu'Allah il est au-dessus عز وجل réviser هذا c'est مهم et réviser les points qui sont cités. Ne vous dispersez pas. Révise le Coran, kalam Allah. C'est quoi le délil? Et t'apprends le délil. Le Coran, il n'est pas makhlouq. C'est quoi le délil? Minhu bada, ça veut dire quoi? Et c'est quoi le délil? Inch'Allah, petit à petit. Et l'aqida, c'est simple. L'aqida, sauf certaines choses des réponses à Ahl al-Bida, qu'à l'Asha'ira par rapport au kalam, ou d'autres, ça peut être compliqué, les anna. Ils ont compliqué les choses avec leur shubuhat. L'aqidatu ahli sunnah, elle est très simple. Vous avez remarqué que l'aqida est fondée sur adilla. Al-Quran, kalamullah, il cite le dalil. Ghayr makhlouq, il cite le dalil. Minhu bada, il cite le dalil. Ilayhi ya'oud, il cite le dalil. Thumma, ça devient compliqué pour certaines personnes avec al-rudud ala ahli shubah, kal-asha'ira wal-jahmiya wal-mu'tazila. Wa illa, c'est très simple. Hayyakum Allah. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. تفضل. Ibn Abbas radiyallahu anhu, il explique ce verset, Inna anzalnahu fi laylat al-qadr, ay ila bayt al-izzah, pas sur le prophète sallallahu alayhi wa sallam. Il y en a le verset, c'est pas, il n'y a pas cité dedans anna la nuit du destin, il a été révélé au prophète sallallahu alayhi wa sallam. Là, Inna anzalnahu, on l'a fait descendre la nuit du destin. Ay, Ibn Abbas yaqul, ila bayt al-izzah. Thumma, pendant les 23 années où le prophète sallallahu alayhi wa sallam, il a reçu la révélation, quand il avait 40 ans, ça a commencé, Iqra, bismi rabbika alladhi khalaq, jusqu'à avant sa mort, alayhi salatu salam, fil Medina, il avait 63 ans. Ces 23 ans, le Coran, il descendait petit à petit. Par rapport aux besoins. Mathalan, quand il s'est passé l'histoire avec Aïcha, al-Ifq, fallait verser sur l'Ifq, ils sont descendus pour innocenter Aïcha. Qissat al-Mujadala, kadhalik, c'est descendu. Et beaucoup de versets. Par rapport à Badr, par rapport à Uhud, par rapport aux ahkam, salat, al-hajj, ça descendait sur le prophète sallallahu alayhi wa sallam par rapport aux besoins. Wa illa, fa al-Qur'an il est descendu, jumlatan wahida, en un coup, ila bayt al-izzah, thumma, il a été révélé au prophète sallallahu alayhi wa sallam par l'intermédiaire de Jibril pendant 23 ans.